ಸ್ವಾಭಾವಿಕೇವ ಸುಮತಿಶ್ರುತಿಭಿರ್ವಿಭಾವ್ಯೇ ಪತ್ಯುರ್ಮಹಿಂನಿ ಭವತೀಂ ಪ್ರತಿಪನ್ನವಾಸಾಂ ಶಂಕೇ ವಿಮಾನವಹನ ಪ್ರತಿಮಾಸಮಾನಾಃ ಸ್ತಂಭೇರಮಪ್ರಭೃತಯೋಪಿ ವಹಂತಿ ಸತ್ವಾಃ. ಒಂಬದಾವದ ಪದ್ಯಂ ಶ್ರೀಭೂಸ್ತುತಿಲ ಪಿರಾಟಿನುಡಿಯ ಭೂಮಿ ಪಿರಾಟಿನುಡಿಯ கீர்த்தியை பத்தி சுவாமி கவனம் பண்றார். அதுல பூமி பிராட்டி எம்பெருமானை போலவே வேறு ஒரு ஆதாரமற்று தானே விளங்குகிறாள்னு தாத்பரியம் ஆறுது. அதாவது வேற யாராலையும் தரிக்கப்படல, எம்பெருமானுடைய மகிமையிலேயே சுவாபாவிகமாகவே அவளும் ஊன்றிருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஒரு சுவாமி ஒரு உபமா சொல்றார். நம்மள நிறைய பேருக்கு அந்த எண்ணம் உண்டு, நம்மளா கொண்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு, நம்மளா கொண்டு நிறைய விஷயங்கள் தாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதுக்கு விளையாட்டா சொல்லுவா, இந்த கோபுர தாங்கிகள்னு சில பொம்மைகள் இருக்கும், அடுத்த வாட்டி கோபுரத்தை சேவிக்கச்சு அதை கவனிக்கணும். அங்கங்க சில பொம்மைகள் என்ன பண்ணா, மீதி இருக்கக்கூடிய கோபுரத்தை தம்முடைய தோல்ல வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்ப அவைகள் தான் அந்த கோபுரத்தை தாங்குற மாதிரி ஒரு பாவனை நமக்கு தோணும். ஆனா அந்த பொம்மைகளே அந்த கோபுரத்தால் தான் தாங்கப்பட்டுருக்கு. அதுதான் அதுல சுவாரஸ்யம். நம்ம இந்த இந்த பத்தியத்தை பார்ப்ப நினைச்சுக்கலாம், நமக்கு அந்த மாதிரி எண்ணம் தோணுதுன்னா. சுவாமி இதை அழகா சாதிச்சிருக்கார். என்னன்னு கேட்டா, ஐதிஹ்யம் உண்டு, இந்த திசைகள் இருக்கு, இந்த எட்டு திசைகளை அஷ்டதிக் கஜங்கள் தான் தாங்கறதுன்னு. இப்போ அவைகள் தாங்கித்தனா என்ன என்ன தாத்பரியமா இருந்ததுன்னா, பூமியை வந்து இந்த எட்டு யானைகள் சேர்ந்து தாங்கிட்டு இருக்குன்னு அர்த்தமாயிடும். அப்போ அதுக்கு சுவாமி சொல்றார், அவைகள் தாங்கிறதுனா எப்படி தாங்கிறதுனா, இந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய பொம்மைகள் மாதிரி அவைகளும் சும்மா ஒரு பொம்மைகள் மாதிரி தாங்கிட்டு இருக்குன்னு சுவாரஸ்யம் காண்பிக்கிறார். வசுமதி அப்படின்னு சம்போதன பதம், வசுமதின்னு ஈகார அந்த பதம், நதி சப்தம் மாதிரி, அதனுடைய சம்போதனம் ஹஸ்தம் மாறுது. வசுமதி, வசுமதியே பூமி தேவியே சங்கே, ஷகி சங்காயம்னு தாத்து, சந்தேகப்படுறது இல்லாட்டி நினைக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஆத்மனை பதம் அகம் சங்கே, எதைன்னு கேட்டா அப்ப சொல்றார், ஸ்தம்பேரம பிரபிருதய சத்வாக அப்பி விமான வகன பிரதிமாசமானாக வகந்தி பவதீம் வகந்தி. பவதீன்றது பவத் சப்தத்தினுடைய ஸ்ரீலிங்க பரம், பவதி அதனுடைய தித்தியா பக்தி பவதீம், மரியாதையா சொல்லிச்சு பவதின்னு சொல்லுவோம். ஆனா கவிகளுக்கு யுஷ்ம சப்தத்தையும் பவத் சப்தத்தையும் மாத்தி மாத்தி பிரயோகப்படுத்திப்பா, ஏன்னா அவளுடைய அந்த பத்தியத்துல இடம் இருக்கணும். பவதீம் வஹந்தி, உன்னை வஹந்தின வகுதாத்து தாங்கிறது, வஹந்தின்றப்போ பன்மையில இருக்கு, வஹதி வஹதா வஹந்தி வஹந்தி இது சங்கே, உன்னை தாங்குகின்றன என்று நினைக்கிறேன் அப்படிங்கிறார். எவைகள் தாங்குகின்றன கேட்டா, ஸ்தம்பேரம பிரபிருதயா, ஸ்தம்பேரமான யானைக்கு பெயர், ஸ்தம்பேரமான ஒரு சமஸ்த பதம் அது. சமஸ்கிருதத்துல சில இடங்களை பார்க்கலாம், சப்தமி விபக்தியோடு சேர்ந்தே சமஸ்த பதம் இருக்கும். வனேச்சரஹா, வனேச்சரஹான்னு காட்டுவாசிகளுக்கு பெயர், இல்ல ஹண்டர் வேடுவர்களுக்கெல்லாம் பெயர் வனேச்சரகான்னு. அப்ப வனச்சரகான்னு இல்லாம வனேச்சரகான்னு இருக்கு. அதே மாதிரி ஸ்தம்பேரமக அப்படின்னா ஸ்தம்பம்ன்றது ஒரு புல் விசேஷத்தை குறிக்கிறது, கிராஸ். அப்ப அந்த பெரிய பெரிய புல்லெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல மகிழ்ச்சியோடு இருக்குமா யானை, அதனால ஸ்தம்பேரமகன்னு அதுக்கு பேர்னு காண்பிக்கிறார். ஸ்தம்பேரம பிரபிருதி, பிரபிருத்தினா எக்ஸெட்ரான்னு இங்கிலீஷ் சொல்றோமோ, சப்தமஞ்சரி எடுத்து பார்த்தா முதல்ல ராமசப்தத்துக்குரியே தேவ சிவ கிருஷ்ணன் பிரபிருதையான்னு போட்டிருப்பா. பிரபிருதையான முதலியவைகள் அப்படின்னு அர்த்தம். யானை முதலியவைகள், திக்கஜங்கள் முதலிய சத்வாகா அப்பி, சத்வம்ன்ற பதத்துக்கு நிறைய அர்த்தம் உண்டு. குணத்தை குறிக்கிறது, எக்ஸிஸ்டன்ஸை குறிக்கிறது, ஒரு கிரியேச்சர், ஒரு ஜீவராசியும் சத்வம்னு குறிக்கிறது. சத்வாகா அப்பி, உயிரோடு இருப்பவைகளாக இருந்தா கூட அப்படிங்கிறார். எதுக்குன்னா, அடுத்து அந்த பிரதிமையோட அதை கம்பேர் பண்ண போறார். அதுக்காக சத்வாகாபி பிராணிகளா இருந்தா கூட விமான வகன, விமான வகனா விமான வகனே, விமானத்தை தாங்கி பிடிப்பதில் பிரதிமாசமானாக, பிரதிமான அந்த சிலை, அந்த பொம்மைகள், சமானகனா அவைகளை போல் அர்த்தம். அதாவது கோபுரத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய பொம்மைகளுக்கு உயிர் கிடையாது, ஆனால் அந்த யானைகளுக்கு உயிர் இருக்கு. யானை முதலியவர்களுக்கு முதலியவற்றுகளுக்கு உயிர் இருந்தாலும் அந்த உயிரற்ற பொம்மைகள் மாதிரி தான் உன்னை இவைகள் தாங்கி பிடிக்கின்றன. ஏ அப்பனா உன்னை யார் தாங்கி பிடிச்சுட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்ற ஸ்வாபாவிக்கு ஸ்ருதிபிர் விபாவியே பத்தியொரு மகிம்னி பிரதிபன்னவாசாம். ஸ்ருதிபிஹி விபாவியே, பாவியம் பாவியம்னா அறிந்து கொள்ளப்பட வேண்டியவை பட வேண்டியதுன்னு அர்த்தம். விபாவியேன விபாவியம்னா விசேஷன பாவியம், நன்றாக சிறப்பாக அறிந்து கொள்ளப்பட வேண்டியது. எது? மகிமா, எம்பெருமானுடைய மகிமா. பத்திஹு, பத்திஹுனா இந்த பதிசப்தமானது இக்காராந்தமாக இக்காராந்த புள்ளிங்கமாக இருந்தால் கூட பதிசப்தம் தனியாக இருக்கும், சப்த மஞ்சியில் பார்த்தா தெரியும். நிச்சய இக்காராந்தங்கள்லாம் ஹரேஹே அப்படின்னு போகும், ஆனால் இது பத்திஹுன்னு போகும். பத்திஹுன்றது இப்போ ஷஷ்டி ஏகவச்சனம். பத்யுஹு, உன்னுடைய கணவனுடைய மகிம் நீ, மகிமா சப்தம் மகிமன் புள்ளிங்க சப்தம், மகிமன்னு சப்தம் அது மகிமான்னு பிரதமா விபக்தி, அதோட சப்தமே மகிம் நீ. மகிமையில் உன்னுடைய அதாவது நாயகனுடைய பெருமையில் அது எப்படிப்பட்டது? ஸ்ருதிபிர் விபாவியே, ஸ்ருதியே ஸ்ருதிபிஹி வேதங்களால், வேதங்களால் அர்த்தம், வேதங்களால் அறியப்பட வேண்டிய உன்னுடைய நாயகனுடைய பெருமையில். இந்த விபாவியேக்கு மகிம்னி, அதாவது மகிம்னிக்கு விபாவியன்றது விசேஷனம். மேலும் என்ன? ஸ்வாபாவிகே, அவருக்கு எம்பெருமானுக்கு அது ஸ்வாபாவிகமாகவே இருந்திருக்கு, நேச்சுரலாக இருந்திருக்கு, இயற்கையாகவே இருக்கு. ஸ்வமஹிம்னி, ஸ்வே மகிம்னி பிரதிஷ்டிதான்னு ஸ்ருதிகள்லாம் சொல்றது. ஸ்வே மகிம்னி பிரதிஷ்டிதான், அப்படிப்பட்ட சுவாபாவிகமாகவே இருக்கக்கூடிய இருந்தாலும் ஸ்ருதிகளால் அறியப்பட வேண்டிய உன்னுடைய பதியினுடைய மகிமையில் பிரதிபன்ன வாசாம், வாசகனா இருப்பிடம். பிரதிபன்ன பிரதிபன்னா ஒரு எஸ்டாப்ளிஷ்டு இல்லை இடம்பெற்ற. பிரதிபன்ன வாசான்றது சமஸ்தபதம், வசிப்பை உடைய, வசித்து கொண்டிருக்கிற உன்னை. என்ன தாத்பரியம் கேட்டால் சுவாபாவிகமாகவே இருக்கக்கூடிய உன்னுடைய பதியினுடைய ஒரு பெருமையில் பிரதிஷ்டமாக இருக்கக்கூடிய உன்னை ஸ்ருதிகளால் அறியப்பட வேண்டிய அந்த பெருமையில் பிரதிஷ்டமாக இருக்கக்கூடிய உன்னை இந்த யானைகள்லாம் தாங்கிறதுன்னு சொன்னால் அவைகள் அந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரதிமா அந்த பொம்மைகள் மாதிரி தான், அவைகள் பிராணியாக இருந்தால் கூட உயிரோடு இருந்தால் கூட அவைகள் மாதிரி தான் இருக்குன்னு நான் அடியேன் எண்ணுகிறேன்னு ஒரு ஸ்ருதி, ஒரு பத்தியம். வசுமதி ஸ்ருதிபிர் விபாவியே பத்யுஹு ஸ்வாபாவிகே மஹிம்னி பிரதிபன்னவாசாம் பவதி ஸ்தம்பேரம பிரபிருதய சத்வாஹ அபி விமானவஹன பிரதிமாசமானாஹ வஹந்தி இதி சங்கேன, அந்த இதி சப்தத்தை போட்டுக்கணும். வசுமதி பூமி தேவியே ஸ்ருதிபிஹி விபாவியே, வேதங்களால் அறியப்பட வேண்டிய அறியக்கூடியதாயுள்ள பத்யுஹுன உன்னுடைய நாயகனுடைய சுவாபாவிகே மகிம்னி, இயற்கையாகவே இருக்கக்கூடிய அந்த பெருமைகள் இத்தியாதிகள் மகிமைகள் மகிமையில் பிரதிபன்னவாசாம், அதில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய பிரதிஷ்டிதமாக இருக்கக்கூடிய பவதீம் உன்னை ஸ்தம்பேரம பிரபிருதய திக்கஜங்கள் முதலிய ஜந்துக்கள் சத்வாகாபி பிராணிகளா இருந்தால் கூட விமானவகன பிரதிமாசமானாக கோபுரத்தை தாங்கக்கூடிய அந்த பொம்மைகளை போன்றவைகளாய் வகந்தி தாங்குகின்றன என்று அகம் சங்கே நான் எண்ணுகிறேன்னு இந்த பத்தியத்துக்கு அர்த்தமாறுது.